அந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? என் கதவுகள் திறந்தவை பேனா என் காத்திருப்பேனா அரண்மனை அரண்மனை உயிரோடு விழுங்கும் உன்னை அரண்மனை அரண்மனை பேயாக தெரியும் என்னை அரண்மனை அரண்மனை இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், வாழ்க்கை என்பது ஒரு பேஸ்கெட் பால், தூக்கி போட்டா கூடையில் விழணும், ஜஸ்ட் மிஸ் ஆன பாடையில் விழணும், யாருக்கு மரணம் எப்படி வரணும் என்பதெல்லாம் அந்த யமனுக்கு தெரியும், யமனை எங்களுக்கு நல்லா தெரியும், செத்தா தாண்டா உனக்கு புரியும். என் கதவுகள் திறந்து